యతిరాజ సప్తతి దర్శన స్థాపకరాన శ్రీభాష్యకార విషయమాన స్తోత్రం ఇది. ஆச்சாரியர்களும் எம்பெருமானைப் போலவே உபாசிக்கத்தக்கவர்கள் என்கிறது சாஸ்திரம். இதனை நடைமுறையில் காட்டியவர் மதுர கவிகள். அந்த நல்வழியை பின்பற்றி ஸ்ரீபாஷ்யகாரர் விஷயமாக 74 ஸ்லோகங்களுக் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இந்த ஸ்தோத்திரத்தில் உள்ள ஸ்லோகங்கள் பல்வேறு விருத்தங்களில் அமைந்துள்ளன. இந்த ஸ்தோத்திரத்துக்கு எதிராஜ சப்ததி என்று சுவாமியே பெயரிட்டார். எம்பெருமான் முதல் ஓராண் வழியாக வந்த சம்பிரதாயத்தில் கடைசி ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்யகாரர். இவருக்கு பிறகு ஆச்சாரிய பரம்பரைகளில் பிரிவுகள் ஏற்பட்டன. எம்பெருமான் பிராட்டி தொடங்கி ஸ்ரீபாஷ்யகாரர் அளவான ஆச்சாரியர்களை ஒவ்வொரு ஸ்லோகத்தால் முதலில் வணங்குகிறார். ஸ்ரீபாஷ்யகாரரின் திருமேனி வர்ணனம், அவர் கையில் தாங்கியுள்ள ஞானமுத்திரையின் சிறப்பு, அவருடைய பெருமை, ஸ்ரீசூக்திகளின் உயர்வு, தேவப்பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பித்த வரலாறு முதலியன இந்த ஸ்தோத்திரத்தில் இடம்பெறுகின்றன. ஸ்லேட அணியாலே கண்ணனோடும் மலையோடும் சந்திரனோடும் உள்ள ஒற்றுமைகளை நயம்படக் கூறுகிறார். ஸ்ரீபாஷ்யகாரர் பஞ்சாயுதங்களின் அம்சம் என்றும், தத்தாத்திரேயருடைய அவதாரம் என்றும், விஸ்வக்சேனர் இவர் என்றும் கூறுகிறார். பல ஸ்லோகங்கள் ஸ்ரீபாஷ்யகாரரின் சூக்திகளின் பெருமையை பேசுகின்றன. பிற மதத்தினர் ஸ்ரீபாஷ்யகாரருக்கு முன் நிற்க அஞ்சுவர் என்கிறார். இவ்வாறு பல வகைகளிலும் எம்பெருமானாரை புகழும் ஸ்தோத்திரம் இது. இந்த ஸ்தோத்திரத்தில் உள்ள பல ஸ்லோகங்கள் சங்கல்ப சூரியோதயத்திலேயும் இடம்பெறுகின்றன.